ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சகானாய மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகலபூஷண மகா குரவே நமஹ, ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாதபரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகதி, ஸ்ரீருண்டுதூப்புலித்திரி வேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே மயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. பாக்யவசத்தாலே தயா சதகம் என்ற கிரந்தம் சேவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதிலே ஆசிகள் கிட்டத்தட்ட 53 ஸ்லோகங்களுக்கு மேலே சுவாமி தேசிகர் அனுகிரகத்தாலே நமக்கு பெரிய வியாக்கரணத்தை ஒட்டி கிடைச்சிருக்கு. இந்த 53 ஸ்லோகத்திலே தயையினுடைய சொரூபம் என்னன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். தயாதேவினுடைய சொரூபமானது எல்லோருக்கும் ஹிதம் செய்வதே என்பது. பெருமாள் கிஞ்சித் தண்டதரனா இருக்கான், தப்பு பண்ணுவாள பெருமாள் சிக்ஷிச்சு அனுகிரகம் பண்றான், ஆனா தயாதேவி நம்மளை தட்டி கொடுத்து ஹிதமே நமக்கு பண்றா அப்படின்னு சாதிச்சார். இது தயாதேவியோட ஒரு விதமான லீலையினும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த 53 ஸ்லோகத்தை ஜனம்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அந்த பதத்துக்கு சாமான்யமா இருக்கிற ஜனங்களை ஜீவாத்மாக்களை சொல்றது. இந்த பதத்தாலேயே பிரபத்தியினுடைய சர்வாதிகாரத்தை சொல்றார். இன்னாரிணையார் என்று எண்ணுவார் இல்லை என்ற ரீதியிலே இவாதான் பிரபத்தி பண்ணும் இவா பண்ணக்கூடாது என்ற ரூல்ஸ் கிடையாது, எல்லோரும் பிரபத்திக்கு அதிகாரி அப்படின்னு சூச்சகமாக சுவாமி தேசிகன் 53 ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அடுத்தது 54 ஸ்லோகம் சாதிக்கிறார். திருதபுவனாதய த்ரிவித கத்யனுகூலதரா விஷகிரிநாத பாத பரிரம்பவதி பவதி அவதித வைபவாபி சுரசுந்துரி வாரி தனுதே சகதவகாகமனான பதாபமபாதமவி அப்படின்னு சாகிறார். இதுல விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த தயாதேவியினுடைய வைபவங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தயாதேவி இந்த லோகத்தை ரட்சித்து உபசிக்குறளா இருக்கா, 3 விதமான கதிகளுக்கும் இவள் மிகவும் அனுகூலமா இருக்கா. ஒன்னு என்னன்னா, திருவேங்கமணியானுடைய திருவடி எப்பயுமே அணைந்தவளா இருக்கிறா இந்த தயாதேவி. அவளுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், அறியாத ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் இருக்கா. அவ ஏதோ ஒரு பாக்யவசத்தாலே இந்த தயாதேவியினுடைய அனுகிரக புத்தியை தாங்கள் அறிந்து இவரிடத்தில் இறங்கி சரணாகதி பண்ணும்போது சரணாகதியாகிய ஸ்நானம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு அவகாக ஸ்நானம் பண்ணிட்டாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போறது இல்லையா, எப்படி ஒரு தேவ நதியாகிய கங்கையில தீர்த்தாமான்னா சகல பாபம் நிவர்த்தகம் ஏற்படுதுன்னு சொன்னாலே, அதை போல இந்த தயாதேவியினிடத்தில் சரணடைந்த வாளுக்கு அவளுடைய பாபம் போறது என்பதான சுருக்கமான கருத்தை பிரிவா நமக்கு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பல விசேஷங்களை சொல்ற. என்ன அப்படின்னா, இந்த தயைக்கும் கங்கைக்கும் உள்ள ஒற்றுமை சாமியத்தை காட்டுற. இந்த கங்கையினுடைய தீர்த்தமானது சங்கரன் சடையில் தங்கி அப்படின்னு சொல்ற ஆழ்வாராதிகள்லாம் அவங்களா சாதனம் பண்றா. அப்பேற்பட்டதான கங்கை இந்த லோகத்தை போஷிக்கிறதுக்கு எப்படி இருக்கோ அதை போல இந்த தயாதேவியும் போஷணம் செய்கிறாள் அப்படின்னு முதல் விஷயம் சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த கங்கா நதிக்கு 3 விதமான கதிகள் உண்டுன்னு சொன்னா, திரிபதகா, திரிமார்க்ககா அப்படின்னு சொல்றான். இதுல வந்து இது கங்கையினுடைய போக்கு. தயாதேவி என்ன பண்றா, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா, பக்தியோகம் பண்ணவாளுக்கு இந்த கைவல்யமான ஆத்ம தரிசனத்தை கொடுக்கறா, அதையும் தாண்டி நம்ம போல இருக்கிறவா சாட்சாத்த மோட்சம் வேணும்னா அவளுக்கு மோட்சம் கொடுக்குறா. அதனாலே மூன்று விதமான புருஷார்த்தங்களுக்கும் இவள் தயாதேவி காரணமாகிறாள் அப்படின்னு சாய்க்கிறேன். எப்படி இந்த கங்கை வந்து பெருமாளுடைய திருவடியை அணைச்சின்றிருக்கோ, அதே போல இந்த தயாதேவியும் திருவேங்கடத்தானுடைய திருவடியை அணைந்தவளாகிறாள் அப்படின்னு சொல்ற. கங்கையினுடைய வைபவம், அந்த வைபவம் எல்லாம் நமக்கு சில பேர் தெரியாது. யோ கங்கை நிதி ஓடுறது சீதாமண்ணா பாபம் போறது அப்படின்னு தான் சொல்லுவா. அது எங்க உற்பத்தி ஆகுது, எப்படி எப்படிலாம் பாயறது, எங்கேருந்து வந்தது அது, அதுக்கு என்ன பிரயத்தனம் பட்டா, பகீரத பிரயத்தனம் பட்டா, இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விசேஷத்தாலே கங்கையில் இறங்கி தீர்த்தாம் பாடும்போது நம் பாவம்லாம் போச்சுன்னு நம் பெரியவா சொன்னதுனாலே நம்மளும் வட இந்தியாக இல்ல போயிட்டு நம்ம போய் தீர்த்தாமட்டு வந்து கங்கையில ஸ்நானம் பண்றோம். அப்படி ஸ்நானம் பண்ணும்போது நம்ம பாவம் போறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போலே தயாதேவிய பத்தி தெரியாதவா, சீனிவாசனுக்கு இந்த தயாதேவி அணுகதையா இருக்கா, இவகிட்ட நம்ம யாச்சகம் பண்ணாக்கா ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் இத்தியாதி விஷயங்களை நமக்கு எப்படியும் அனுகிரகம் பண்றவா அப்படின்னு விஷயம் தெரியாத போனாலும், ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தாலே அந்த ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும்னு சுவாமி தேசன் சொன்னபடி, இவளை ஒரு நிமிஷம் இவளுடைய தய என்ற துறையில நம்ம இறங்கிவிட்டாக்க, எப்படி கங்கையில் இறங்கி தீர்த்தாமான நம் பாபங்கள்லாம் நம்மளை விட்டு போறதோ, அதை போலே இந்த தயனுடைய அனுகிரகத்தாலே நாம் செய்கின்ற பாவங்கள் மொத்தமும் நம்மளை விட்டு போறது. அந்த தயத்தை நம்மளுடைய பரத்தை இந்த தயனிடத்தை ஒப்படைக்கிறோம் இல்லையா. அதனாலே இந்த வேங்கடவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, அதாவது சுரசிந்துரிவ தேவகி நதியாகிய கங்கை, அதை போலே அதாவது தேவ நதின்னு சொல்றான். அங்கேயிருந்து வந்தது பகீரத பிரயத்தனத்தாலே பல தபஸ் பண்ணி பகீரதன கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த அது அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, எல்லாருடைய யார் யார் தீர்த்தா மாறுறாலும் அவ பாபங்கள் மொத்தமும் அது கொண்டு போறது, நமக்கு சுத்தி ஆக்கிறதுன்னு சொல்றா பெரியவா. அதனாலே என் அவகாகஸ்தானம் கங்கையில தீர்த்தாமான் பெரியவா ஒரு நீதியாவே வச்சுட்டான் நமக்கு. அதே போல எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் நமக்கு வேண்டும் என்று சிந்திக்கிறவா, இந்த தயாதேவியினுடைய திருவடியை அவருடைய பெருமையை அறிஞ்சோ அறியாமலோ அவ போனாக்கா நமக்கு அந்த தயையினுடைய பரிவாகத்தை நாம் இறங்கி அந்த துறையிலே இறங்கிட்டாக்க, இந்த தயாதேவி பரம கிருப பண்ணி பரம காருணிகமான தேவதையானதாலே அவர் நமக்கு என்ன பண்றான்னா, நம்ம பரத்தையெல்லாம் நம்மளுடைய பாபத்தையெல்லாம் போக்கி நம்மளுடைய பரத்தை ஏத்துக்கிறா, அது பர சமர்ப்பணம்னு சொல்றா இல்ல பிரிவா. அந்த விஷயத்தான் சாமி தேசி அங்க காட்டுற. சுருக்கமா ஒரு வேளை சொன்னோம்னாக்கா, எப்படி கங்கை அந்த தீர்த்தாமார்வாளுடைய பாவங்களை போக்குகிறதோ, அதை போலே ஒரு கால் இந்த தயாதேவிடத்தை வந்து ஆசிரியிக்கிறவன் வந்துட்டான்னா, அவன் வந்து தன்னுடைய பாபத்தை இந்த தயாதேவியுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே போக்கிக் கொள்ளுகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமா சுவாமி தேசிகன் சாய்கிறார். பவதி நீர்தான் போக்குறீன்னு சொல்றார். கிருதபுவனாதய திரிவிதகத்தியனுகூலதரா அப்படின்னு சொன்னார். இவர் யாரும் விஷகிரிநாதன் வந்து எப்படி வந்து அவனுடைய திருவடி எப்படி கங்கையை ஆசிரியிச்சிருக்கோ, அதே போல இந்த கங்கா தயாதேவியும் எம்பெருமானுடைய சாஸ்வதமான திருவடிகளை ஆசிரியிக்கின்றான் சொல்லி இத்தியாதி விஷயங்களை சுவாமி தேசிகன் சங்கேப ரூபமாக இந்த ஸ்லோகத்திலே வந்து அற்புதமா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.